আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়াল আকিবাতু লিল মুত্তাকিন ওয়াস সালাতু ওয়াস সালামু আলা আশরাফিল আনবিয়াই ওয়াল মুরসালিন নবীনা ওয়া হাবিবিনা ওয়া রাসূলিনা মুহাম্মদ ইবনে আব্দুল্লাহ ওয়া আলা আলিহি ওয়া আসহাবিহি ওয়া আতবাঈহি ওয়া আহলি বাইতিহি আজমাইন। আম্মা বাদ, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தௌஹீதுடைய வகைகளை பற்றி சென்ற பாடத்தில் ஓரளவு பார்த்தோம். தௌஹீதுடைய வகைகளில் தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். தௌஹீதுர் ருபூபியாவை பொறுத்தவரையில் படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நடாத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அதிகாரம் மிக்கவன் ஒரே ஒரு அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது தௌஹீதுர் ருபூபியா. இந்த நம்பிக்கையிலே இந்த உலகத்தில் வாழுகின்ற பெரும்பான்மை மக்கள் இந்த நம்பிக்கையிலே தான் வாழுகின்றார்கள். படைத்த அல்லாஹ்வை சரியாக தூய்மைப்படுத்த வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்த தவறிவிட்டிருக்கின்றார்களே தவிர, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஒரே ஒருவன் தான் என்ற நம்பிக்கை இந்த உலகத்தில் நாஸ்தீகவாதிகளை தவிர ஏனைய மக்கள் உள்ளங்களில் இருக்கிறதை பார்க்கலாம். இந்த நம்பிக்கையிலே தான் மக்கத்து காபிர்களும் இருந்தார்கள். அதேபோன்று அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளினால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அவனுக்கு மட்டும்தான் இந்த வணக்கங்கள், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை, நேர்ச்சையும் தவக்குலும் பாதுகாப்பும் எல்லாம் அவனிடத்திலே தான் என்ற அடிப்படையில் ஒரே ஒருவனான அல்லாஹ் மட்டும்தான் ஆற்றல் மிக்கவன் என்ற நம்பிக்கையோடு அவனை ஒருமைப்படுத்துவதற்கு தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையான தௌஹீதுல் உலூஹியாவிலே தான் மக்கத்து மனிதர்கள் புனித காபாவை புனர் நிர்மாணம் செய்வதோடு அதை நிர்வகிக்கக்கூடிய மக்களாக இருந்த போதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஆழமாக நம்பியவர்கள் இறை தூதர்களாக ஏற்றுக்கொண்ட போதும் கூட அவர்கள் தௌஹீதுல் உலூஹியாவை மறுத்தார்கள். அதாவது அவர்கள் வணக்க வழிபாடுகளை அவர்களின் கைகளினால் செய்த சிலைகளுக்கு கொடுத்தார்கள். அதற்குரிய காரணத்தை கேட்ட நேரத்தில் மனஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்பா, இவர்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை ஒப்படைத்து இவர்களுக்கு வணக்கம் வழிபாடுகளை இவர்களுக்கு செய்தால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்குவார்கள், அப்போது அல்லாஹ்விடத்திலே மகத்தான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவர்களின் உள்ளங்களிலே வளர்க்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இப்படியான நம்பிக்கையிலே பிடிவாதமாக இருக்க அடிப்படையான காரணம் என்னவென்றால் அவர்கள் எதையுமே கண்ணை மூடி மூதாதையர்களையே பின்பற்றினார்கள். குர்ஆன் அருமையாக சொல்கிறது, வைதா கீல லஹும் தஆலூ இலா மா அன்ஸலல்லாஹு இலர் ரசூல், நீங்கள் அல்லாஹ் இறக்கிய மார்க்கத்தின் பக்கமும் ரசூலின் பக்கமும் நீங்கள் வாருங்கள் என்று அவர்களிடத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டால் காலு ஹஸ்புனாமா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்களை எந்த கொள்கை கோட்பாட்டில் இருக்க கண்டோமோ அது நமக்கு போதுமானது. அவ்வளவுக்கான ஆபாஹும் லாய அலமூன செய்யன் வலாயத்ததுன், அவர்கள் மூதாதையர்கள் மார்க்கத்தை அறியாத நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா நீங்கள் கண்ணை மூடி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நபிமார்கள் கேட்டார்கள், நபிகளார் கேட்டார்கள். அப்போது நாங்கள் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரிப்போம் என்று எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகம் கடந்த கால நபிமார்களின் உம்மத்துகள் சொன்னார்களோ அதே வார்த்தையை தான் மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள். தௌஹீதுல் மூன்றாவது வகையான தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அழகான பெயர்கள், அவனுக்கே அவன் சூட்டிக்கொண்ட குர்ஆனிலே சொல்லி வைத்த, அதேபோன்று இறை தூதர்கள் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவினால் வஹியின் மூலம் அல்லாஹு தஆலா வெளியாக்கிய அல்லாஹ்வுடைய பண்புகள், அதேபோன்று அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், இவைகள் அதற்கு ஏற்ப அந்த பெயர்களுக்கு தகுதியான முறையிலே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தனித்துவமானவனாக இருக்கிறான். அவனின் பண்பும் மனித பண்புகளும் ஒன்றாக சமமாகாது. அவன் பார்க்கிறான், மனிதர்களும் பார்க்கிறார்கள், ஆனால் ரப்புடைய பார்வை வித்தியாசமானது. அதிலே அவன் தனித்துவமானவனாக இருக்கிறான். ஆகவே அவனுக்கென்று குறிப்பான சில பண்புகள் மனித குலத்துக்கோ படைப்பினங்களுக்கோ ஒத்து வராது. அப்படியான ஆற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மட்டுமே சொந்தமான பண்புகள் என்ற அடிப்படையில் அவனை ஒருமைப்படுத்துவது. குர்ஆன் அருமையாக சொல்கிறது, 42வது அத்தியாயம் அஷூராவின் 11வது வசனம் சொல்கிறது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று இந்த உலகத்தில் எவரும் எதுவும் கிடையாது, அவன் ஒப்பாகாதவன், படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன், அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் குர்ஆனிலே அவனின் பண்புகளை பற்றி சொல்லி இருக்கிறான். அதே பண்புகளை அவனுக்கு தகுதியான விதத்திலே அவன் இருக்கிறான். உலகத்திலே எதற்கும் அறிவுபூர்வமாக பதில் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய விதிக்கு பதில் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கும் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல முடியாது. அவனுடைய பண்புகள் சொல்லப்பட்டால் அதை அந்த அரபு வார்த்தை எப்படி அடிப்படையிலே சொல்கிறதோ அந்த அடிப்படையிலே நாங்கள் நம்ப வேண்டுமே தவிர அதற்கு விதம் சொல்ல முடியாது. அந்த விதத்தை மனிதனோடு ஒப்பிட்டு இது மனிதனோடு ஒப்பாகிறது. ஆகவே அரபியிலே அடிப்படையான அர்த்தத்துக்கு மாற்று அர்த்தம் கொடுக்கின்ற தவீல் என்ற அடிப்படையோ, தஸ்பீஹ் என்ற அடிப்படையோ, தத்தீல் என்ற அந்த இடையிலே அந்த அர்த்தத்தை திணிப்பது அல்லது திரிவுபடுத்துவது அல்லது மாற்று அர்த்தம் கொடுக்கின்ற மாதிரியான கொள்கை கோட்பாடுகள் வழி தவறி போன ஒரு காலத்திலே ஏற்பட்டது. அந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், 7வது அத்தியாயம் அல் ஆராஃபின் 33வது வசனத்திலே சொல்கிறான், இன்னம ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹு வமா பதன், வெளியான உள் வெளிப்படாத மறைமுகமாக இருக்கக்கூடிய மானக்கேடான அத்தனை பாவங்களையும் அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். வல் இஸ்ம, பாவமான காரியங்கள். அதே போன்று உரிமை இல்லாமல் வரம்பு மீறுகின்ற அநியாயங்களை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். வந்துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா, எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி அருளாமல் அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ்வோடு வேறொருவரை இணையாக்குகின்ற இணை வைக்கிறதை அல்லாஹு தஆலா பலமாக ஹராமாக்கி இருக்கிறான். வந்தகுலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வுடைய விடயத்தில் எதையுமே அறியாமல் நாவசைத்து பேசுவதை ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு உவமைகளை உதாரணங்களை நீங்கள் கூறாதீர்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரிய மேதைகளான இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா போன்ற கண்ணியத்துக்குரிய இமாம்களான அவர்களும் சஹாபா பெருமக்களும் இந்த அடிப்படை அம்சங்களில் குர்ஆனுடைய ஆயத்துகளில் அது இஸ்திவாவை குறிக்கக்கூடிய அல்லாஹ் அரிசிக்கு மேலால் உயர்ந்து விட்டான் என்ற செய்தியை சொல்கின்ற ஆயத்தாக இருக்கலாம், அவன் படைத்த விதங்களாக இருக்கலாம், அவனுடைய தன்மைகளாக இருக்கலாம், எதிலையும் மாற்று அர்த்தங்கள் கொடுத்து வேறொரு அர்த்தத்தை கொண்டு வந்து திணித்தது கிடையாது. சொன்னார்கள் இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா, குன்னாவத்தாபிஊன முத்தவாஃபிரூன், நாங்களும் தாபியீன்களும் ஒருமித்த கருத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். என்னவென்றால், நக்கூலு இன்னல்லாஹ ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹ் அர்ஷிக்கு மேலால் இருக்கிறான். வனுமின் பிமா வரதத் பிஹி சுன்னஹ் மின் சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதரின் வாயினால் வந்த வார்த்தைகள் எப்படியான அர்த்தங்களை எப்படியான சொற்களாக வந்ததோ ஹதீஸிலே வந்த விதத்திலே நாங்கள் அல்லாஹ்வை வர்ணிப்போம், அவனின் பண்புகளை சொல்வோம், அதற்கு மாற்றமாக எதையுமே பேச மாட்டோம், ஹதீஸில் வந்ததை முழுமையாக நம்புவோம் என்றார்கள் இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், லா யூஸஃபுல்லாஹு இல்லா பிமா வஸஃப பிஹி நஃப்ஸஹ், அல்லாஹ் தன்னை எதை வைத்து வர்ணித்திருக்கிறானோ அதை வைத்தே நாங்களும் வர்ணிக்க வேண்டும், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட வேண்டும். அவ் வஸஃபஹு பிஹி ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை அல்லாஹ்வுடைய பண்புகளாக சொன்னார்களோ அதையே நாங்களும் சொல்வோம், அதிலே திணித்து மாற்று அர்த்தம் கொடுக்க மாட்டோம். கண்ணியத்துக்குரிய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லவி ஹுவ கமா வஸஃப நஃப்ஸஹ், தன்னை அல்லாஹு தஆலா எப்படி வர்ணித்திருக்கிறானோ அந்த வர்ணனைகள் அது என்றைக்கும் வாழக்கூடியது, அப்படித்தான் நாங்களும் இருக்க வேண்டும், நாங்களும் அவனின் பண்புகளை சொல்ல வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மூல்லா அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திவா மலூமுன், அல்லாஹ் அரிசிக்கு மேலால் உயர்ந்து விட்டான் என்ற அந்த இஸ்திவா என்ற சொல் இருக்கிறதே அது அரபு அர்த்தத்திலே அறியப்பட்டது. வல் கைஃபு மஜ்ஹூலுன், அவன் எப்படி இருக்கிறான், அந்த அரிசிக்கு மேலால் அவன் எப்படி இருக்கிறான், எப்படி என்ற விதம் தெரியாது, அல்லாஹ் அதை சொல்லவில்லையே. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அவன் அரிசிக்கு மேலால் இருக்கிறான் என்று சொல்கின்ற அந்த இஸ்திவா என்ற வார்த்தை சொல்கின்ற அர்த்தத்தை நம்புவது வாஜிபு, கட்டாயம். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை கேட்பது பிதியத்தாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், லா யன்பகி லி அஹதின் அய்யன்திக ஃபில்லாஹி பிஷைஇம் மின் ரஅயி, தன்னுடைய சொந்த அபிப்பிராய அடிப்படையில் படைத்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாவசைத்து பேசுவது ஒரு மனிதனுக்கு ஆகாது என்றார்கள். வலாக்கின் யசிஃபுஹு பிமா வஸஃப பிஹி நஃப்ஸஹு, அல்லாஹ் தன்னை எப்படி வர்ணித்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் அவன் ஆவசைத்து அல்லாவின் வர்ணனைகளை சொல்வதுதான் முக்கியமானது என்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், வல்லில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஃபதுஹு பிஹா, அதை வைத்து நீங்கள் அவனை அழையுங்கள். இதுவும் ஒரு வசீலாவில் முக்கியமான ஒன்றுதான். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நல்லறங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறானோ அதே போன்றுதான் அல்லாஹ் குர்ஆன் கற்றுத்தருகின்ற வசீலாக்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை முன்வைத்து ரஹ்மானே ரஹீமே, படைத்து ஆளக்கூடிய இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் என்று துஆ கேட்கின்ற முறைகளில் அவனின் பண்புகள் அழகான திருநாமங்களை வைத்து கேளுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇஹி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மாற்று அர்த்தங்கள், தவறான அர்த்தங்கள், அவனுடைய பண்புகளை மனித பண்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து இப்படி வர முடியாதே, இப்படி அரபியில் இருந்தாலும் மாற்று அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வித்தியாசமான அர்த்தங்களை கொடுத்தார்களே, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகளார் சொன்னார்கள், இன்னலில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன அஸ்மா மியத்தன் இல்லா வஹிதா, அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள் இருக்கின்றன, 100 ஒன்றுதான் குறைவாக இருக்கிறது. மன்னஹசாக, யாராவது அதை பரிபூர்ணமாக மனப்பாடம் செய்து கொண்டால் தஹலல் ஜன்ன, அவர் சுவர்க்கம் போய்விடுவார். அதை மரணமிட்டுக் கொள்வதென்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அதை மரணமிட்டு அதன் அர்த்தங்களை விளங்கி அதை வைத்து அல்லாவிடத்தில் துவா கேட்டு அல்லாவை நெருங்கிக் கொள்வான் என்றால், அல்லாவுக்கு இடத்தில் நெருக்கத்தை பெற்றுக் கொண்டான் என்றால், அதனால் அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறார் என்பது அர்த்தம். இந்த 99 பேர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னிடத்திலே தனக்கென்று தெரிவு செய்த பேர்களை நிறைவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அகமது என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கும் நபிகளாரின் ஒரு துவா சொல்கிறது, அல்லாஹுமை நீ உனக்கென்று பெயராக வைத்துக் கொண்ட அத்தனை பேர்களையும் வைத்து உன்னிடத்தில் கேட்கிறேன். அல்லம் தவ் அஹதம் மின் கல்கிக்க, உன்னுடைய படைப்புகள் யாராவது ஒருவருக்கு கற்றுக் கொடுத்த பேர்கள், அவிஸ்தஸரத பிஹி ஃபி இல்மில் கைபி, இந்த நீ மறைத்து உன்னுடைய அறிவில் பாதுகாத்து வைத்திருக்கும் அந்த பேர்களை வைத்தும் அல்லாவிடத்தில் துஆ கேட்கிறேன். நபிமார்களுடைய வரலாறுகளில் குர்ஆன் சொல்கிறது, நபிமார்கள் நிறைய துஆ கேட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்திருக்கிறது, அந்த அர்ஹமுர் ரஹீமீன், நீ இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுகின்றவன். ஃபஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அவரின் துஆவை அங்கீகரித்தான். அதே போன்று நூன் என்று சொல்லக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனின் வயிற்றில் இருந்து துவா கேட்டார், நீ தூய்மையானவன், ஃபஸ்த ஜபுனா லஹு, அவரின் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தின் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். ஆகவே அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை வைத்து நாமும் துவா கேட்போம், அதை சரியாக விளங்க முயற்சி செய்வோம். வா அஹ்ருதாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.